లక్ష్మీసుమ్మ తవ పాద సరోజయుగ్మే బ్రహ్మేంద్రరుద్రమునిబృందశిరోభివందే శ్రీమచ్చటారియతిరాజసుపూజితే శుద్ధం మదీహృదయం దృఢమస్తు లగ్నం శ్రీమచ్చీరంగపృథ్వీశ్వరషఠరిగుణ సంయమీంద్రేణ దృష్టం న్యస్తాత్మానం సుసుంహే నరహరిషడ్జిద్యోగినే ప్రసాదాత్ ప్రాజ్ఞశ్రీరంగకారి ప్రభవయతిపతే ప్రాప్తలక్ష్మీ సింహాస్థానం సేవేయతీంద్రం సకలగుణనిసిం వీరలక్ష్మీక్షఠారిం. శ్రీమద్ సేవనారాయణ అడిగే త్రిమేశ్వర మహోత్సవం ரொம்ப அத்தியுதமாக நடக்கிறதுன்னு எல்லாருமே சொல்லி சந்தோஷப்படுறா. அத்தியுதமாக நடக்குதுன்னு சொன்னால் என்னுடைய சொந்த அபிப்பிராயமாகும், அதுக்காக நீங்கள் சொல்கிறதுக்கு தான் பிராதானிய முக்கியத்துவம் உண்டு. எல்லாருமே அபிநந்தனம் பண்ண முடியாதான் இந்த உற்சவம் நடக்கிறது. அதுக்கு பிரதான காரணம் வேதத்துடைய சம்பத்தி. நிறைய ஆறு வேதங்கள் ஆறு வேதங்கள் பிரதான வேதம் அதனுடைய சாக்கர்கள் எல்லாம் சேர்ந்து ஆறு வேத பாராயணம் ஆறா எட்டடா ஏழா ஏழு வேத பாராயணம் எனக்கு அதிகமாக இல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. சில இருக்கிறதே சொல்லத்தான் மடத்துடைய மகிமை ரொம்ப அற்புதமாக இருக்கு. அது முழுக்க சொல்லிட்டு எங்களால் முடியல. மற்ற பேர் இல்லாத பெருமை எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கா. ஏழு வேதங்களுடைய பாராயணம் இருக்கு. இது எல்லாருமே சொல்லலாம். இந்த மாதிரியான பாராயணம் எங்கேயுமே நடந்தது கிடையாது. இனிமேல் நடக்கலாமோ நம்ம இதை பார்த்து சில பேர் செய்யலாம். அது மாதிரி எல்லாருக்கும் மடத்தில் உரிமை உண்டு. எல்லாரும் நிச்சங்கமாக வரலாம். அது பத்திரிக்கை சில பேருக்கு போகிறது சில பேருக்கு போகிறது இல்லை. அவள் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கா, அது ஆப்பராக சில பேர் இருக்கா, புதுசு புதுசாக லிஸ்ட் எடுத்து தான் இருக்கும். அதுலேயும் விடாததாக இருக்காங்க. மடத்தில் பத்திரிக்கை எதிர்பார்க்கவே வேண்டாம். பத்திரிக்கை இல்லாமல் போனால் கூட சம்பாவனை குறைஞ்சி விடுமோ, சாதம் கிடைக்காது நினைக்க வேண்டாம். எல்லாருக்கும் முக்கியத்துவம் உண்டு. அது எனக்கு மட்டும் இல்லை, கை கிருப்பாளருக்கும் அந்த மாதிரியான உத்தேசம் உண்டு. இன்று நேற்று ஆரம்பிச்சில ரொம்ப நாளாகவே இந்த ஒரு மடம் என்றது ஒரு திறந்த வாசலுடையதான ஒரு பெரிய தபசாலைன்னே சொல்லலாம், யாகசாலைன்னே சொல்லலாம். அந்த மாதிரியாக யாகம்ன்றது எஜ தேவ பூஜாயம். கீதையில் இந்த யாகத்தை பற்றி வருது நாலாம் சொல்லுங்க. அங்கே யஜ்யசப்தா விஷ்ணுபரகான்னு வியாக்கியானம் பண்ணார் சங்கராச்சர். சுவாமி தேசம் பண்ணார் எஜிபி விஷ்ணுபரத்தும் உச்சித்துமேவா ததாபி பிரகரண அனுவசித்தியாத்து சகார்த்தா நாசமாவே அங்கே கிடைத்தேன். அங்கே பாஷிகார் யாகரூபமான கிரையை தான் வச்சிருக்கார். சக யஜ்ய பிரஜா சிருஷ்டுவார் இடத்துல அந்த மாதிரியாக யாகத்துக்கு விஷ்ணுன்னு பிரசித்தி உண்டு. சங்கராச்சாரியர் யாகம்னு சொல்றதுனா விஷ்ணுபரம்னு சொல்கிறார். அந்த யாகக்கு ரூபா இருக்கு. அதுபோல் இங்கே தினமே விஷ்ணுவாராசன் தான் யாகம் என்பது. அந்த அந்த விஷ்ணு யார் தெரியுமா? சாக்காத் சர்வேஸ்வரன் ஸ்ரீஹபதியான எம்பெருவான். இவனுக்கு மேலே யாரும் கிடையாது இல்லையா? விஷ்ணுக்கு மேலே ஒருத்தன் கிடையாது. விஷ்ணுக்கு மேலே ஒருத்தன் உண்டு. யாரு? லக்ஷ்மீசன். ஏன்னா இந்த சும்மா மட்டும் மகாவிஷ்ணுன்னு அவனுக்கு ஒரு பதம் இருக்கு. மகாவிஷ்ணுன்னு அட்ஜெக்ட் எதுக்காக அப்படின்னு கேட்டா, தாழ்ந்த விஷ்ணு ஒருத்தன் இருந்தால் தானே மகாவிஷ்ணுன்னு பேர். மற்ற பெருமாள்லாம் இந்த கோவிச்சிக்கூடாது. இது அவனுடைய பெருமையை சொல்றதா வருது. எல்லா பெருமாட்டையும் எனக்கும் பக்தி உண்டு. சொன்னால் கோச்சிட்டுன்னு சில பேர் இருக்காங்க. அவர் மாதிரி சொல்லிட்டார் அப்படின்னு சம்பிரதாயப்படுறது ஒன்றும் இல்லை. அந்த மாதிரியாக மகாவிஷ்ணுன்னு அது என்னடா ஸ்லோகம் மகாவிஷ்ணு என்ன இல்லை நான் அது இது ஸ்லோகம் மந்திரத்து கொஞ்சம் சொல்லணும். மந்திரதாய ஸ்லோகத்தில் பதாவிஷ்டப்த பாத்தாளம் மூர்த்னாவிஷ்ட திருவிஷ்டபம் புஜப்பிரவிஷ்டாஷ்டதிஷம் மகாவிஷ்ணு நமாமியம்னு பரமசிவன் நியாயம் பண்ணுறேன். எங்கும் தெரிஞ்சவன் கைகள்லாம் திக்கெல்லாம் கை நிறைஞ்சிருக்கு. பாதாளத்துக்கு திருவடியெல்லாம் போயிருக்கு. சொர்க்கலோகத்துலாம் தாண்டி செலசு போயிருக்கு. மூர்த்தனாவிஷ்ட பதாவிஷ்டப்த பாத்தாளம் மூர்த்தனாவிஷ்ட திருவிஷ்டபம் புஜப்பிரவிஷ்ட அஷ்டதிஷம் இப்படிப்பட்ட மகாவிஷ்ணு நமாமியம்னு பரமசிவன் அது வியாக்கியானம் பண்ற. அதில் இவன் தான் மகாவிஷ்ணு. நான் அடிக்கடி சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். கலவு பஞ்சசாஸ்திராந்தே விஷ்ணு சேஷ்டி மேதினியம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, தர்மசாஸ்திர ஸ்லோகம். 5000 வருஷம் கலிகாலத்தில் ஆயிடுச்சுன்னா எல்லா தேவாலயங்கள் இருக்கிற பிம்பங்கள்லேருந்து அந்த பிம்பத்தோட சாநித்தியங்கள் அந்த பரமாத்மனுடைய சாநித்தியங்களாம் போயிடுறது வெறும் பிம்பங்களாக தான் இருக்கு அப்படின்னு ஒரு தர்மசாஸ்திரம் சொல்லும். நான் நம்ம ஆஸ்தானத்தில் இந்த லக்ஷ்மீசுவனுடைய திருநாமத்தையே தாங்கி ஒரு மகான் இருந்தார். 41வது பட்டத்தில் அந்த திருநாமத்தை வேறு யாரும் முன்னே வச்சிருந்தில்ல பின்னே வச்சு லக்ஷ்மீசுவரன் 41வது பட்டம் மகா தபஸ்வி உதயோபஸ்தான் தவற மாட்டேன். பவுண்டரிக்கும் சுவாமிக்கும் அபாரதம். நான் முன்னாடி போயிட்டேன், காத்தாரிக்கு போச்சு, ஒருத்தருக்கு நான் பிற்பாடு ஆகிட்டேன் முன்னாடி. அந்த மாதிரி சூரிய அக்யப்பிரதானம் பண்ணிட்டு உபஸ்தானத்துக்கு சூரியனை எதிர்பார்க்கணும். வந்து கழகத்தியான் கழகத்தியான் வரலையேன்னு சாய்க்கணும் அந்த பாஷை. அந்த மாதிரி இந்தி மோட்டேஷன் கூட அந்த அஷிங்கிற அனுஷ்டானத்தை ரொம்ப பிரசம்சிக்கலாம். அப்படிக்கட்டதான பரமே காந்தி அப்படிப்பட்ட அஷிங்கிற சாய்க்கிற வழக்கம் சொல்லுவான். அந்த ஸ்லோகத்தை பார்த்து அஷிங்கு கேட்டான், உங்க பிம்பத்திலையும் அப்படித்தானே 5000 வருஷம் 1000 கோடி கை பிறந்து அதுல சாநித்தியம் கிடையாது, வெறும் பிம்பம் தானே ஒருத்தர் கேட்டாராம். அது பதில் சொன்னாராம், நல்ல மழையில குடிச்ச பகுதியெல்லாம் அடிச்சுட்டு போச்சுருந்தாக்க, மாடி கட்டினா என்னாச்சும் வந்து மற்றதுனால குடிச்சி பகுதியாக வச்சு அர்த்தம் இல்லை, ஒரு உதாரணம் புரியுதுதான் சொன்னேன். குடிச்சி பகுதியெல்லாம் ஜலம் பூந்துட்டோம்னா மாடி பகுதியிலும் ஒரு ஆபத்து இல்லைன்னு. அதே போல விஷ்ணு என்பவர் சாதாரண விஷ்ணு, விஷ்ணுவோட மகிமையை குறைக்க முடியாது. விஷ்ணு ரொம்ப வசந்தவன் தான். அந்த லட்சுமி ஸ்தோத்திரம் மட்டும்தான் மகாவிஷ்ணுன்னு மந்திரத்தில் ஒரு பதம் வந்திருக்கிறாரே, அதனுடைய சுவாரஸ்யத்தை சொல்றதுக்காக இப்படி சொல்ல வேண்டியிருக்கு. மற்ற நிமிடம் கோச்சிக்க மாட்டான். அதனால விஷ்ணு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தானே, சாதாரண விஷ்ணுக்கள்லாம் போயிடான். இவன் மகாவிஷ்ணுவாக இருக்கிறதுனால இவன் சாந்திச்சியும் குறையாது. நீங்க ஒண்ணு நன்னா கவனிக்கணும், ஏதோ பணம் சம்பாதித்தா ஊர் சுட்டுக்கா ஏதோ மடம் விடுன்னு நினைக்க வேணாம். இந்த மடத்துல நடக்கிறாப்புல வேற எங்கேயும் நிற்கிறேன். 6 கால் 3 வேளையும் 10 மணிக்கு ஒரு ஊருக்கு போனா அந்த கணர் எப்படி இருக்கு, என்ன தீர்த்தம் என்ன இருக்குமோ என்னது அதை போட்டு சீதா மாடுறேன். இப்ப சஞ்சாரத்துல எல்லாருக்கும் உடம்பு வந்துருக்கும், 6 கால் மட்டும் உடம்பு வரல. அவ பண்ற அபத்தியத்துக்கு அவளுக்கு உடம்பு வரணும். பாதாரத்துக்கு போனா யார் வெண்ணி இருக்குதா, 10 மணிக்கு போறோம், யார் வச்சுதா உடனே தீர்த்தம் மட்டும் பெருமாள் வர மாட்டேன். அந்த மாதிரி 6 கால்னு யார் வந்தாலும் சரி அவளுக்கு அந்த சக்தியை பெருமாள் கொடுக்குற. இதெல்லாம் நாங்களே பார்த்து சந்தோஷம் பண்ணுமே தவிர மற்ற பேர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா வரதில்லை, தோஷம் சொல்றா வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ண போறதில்ல. அந்த மாதிரி நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படணும்னு நீங்க அது காரணம்னா அந்த பெருமாளுடைய திவ்யதேசம் எம்பெருமான் அகோபல கஷேத்ராதிசனம் அவருடைய மகிமை தான் காரணம். அந்த மாதிரியா இவன் மகாவிஷ்ணுவா இருக்கிறதுனால இவனுக்கு சாநித்தியம் போகவே போகாது அப்படின்னு சாய்க்கிறவங்க சொல்லுவேன். அப்படிப்பட்ட லட்சுமி நரசிம்மனுடைய சாநித்தியம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த சேலையூர்ல இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் அமைஞ்சிருக்கேன். பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணாதவாழ்லாம் கூட கட்டிடத்தை ஸ்தோத்திரம் கூட அனுப்பிச்சு. ஏன் இது இந்த கட்டிடத்துல ஒன்றும் வைரோப்பியம் இல்லையோ இல்லையா, அதனால ஆச்சரியமான கட்டம் அந்த கட்டத்தை சொல்றோம்னா அது நிர்மாணம் பண்ணாலும் ஸ்தோத்திரம் தானே அமைச்சு. அந்த மாதிரியா ஒரு சொந்த கட்டத்தில் பெருமாள் இந்த சிவேஷ்ண மாசத்தில் கண்டுவிடுற தேவநாயகத்துக்கு ரொம்ப ஹோப்பா இருக்கும். நல்ல காரிய செயலை பார்த்து அழகி ரொம்ப தொடர்ந்து வருவோம். அந்த மகான் தன் திருமேனியை ஒடுக்கிண்டு 6 வருஷ காலம் சாந்தில் 2 வருஷம் சின்ன அழிஞ்சாள் இருந்தார். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அவசரம் தான் அழிஞ்சிருக்கு, பருவத்துக்கு ஒரு அவசரம். அந்த மாதிரியா ரொம்ப அற்புதமான இருக்கிற 6 வருஷ காலமாக இருந்தாலும் ரொம்ப ஆச்சரியமாக நடத்தியாச்சு. அந்த அழிஞ்சத்தினுடைய ஆசிரியர்களுக்கு எத்தனையோ சௌகரியங்கள் ஏற்பட்டிருக்கு. நேற்று விஷயமா ஜனாதிபதி பரிசு ஒன்று இன்னொன்று சொல்றேன், அந்த அழிஞ்ச ஆசிரியருக்கு ஸ்தானம் வந்திருக்கு. அது சொல்ல சொன்னதான் காது கூடாது சொன்னேன். அதெல்லாம் சொன்னாப்புல அவ்வளவு ஸ்பஷ்டமா தெரியல, கொஞ்சம் அசூயை உண்டு எங்கிட்ட. அசூயப்பட்ட அவளை பார்த்து அவளை பார்த்து நான் திருப்பி முத்தநாட்டு ஒருத்தர் சொன்னா அதை அவளை பார்த்து அசூயப்பட்டா இருக்கும். அப்படியான எங்கிட்ட குணம் உண்டு. ஏன்னா அல்பமான பார்த்து அந்த அசூயப்பட மாட்டாங்க. 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிகளை பார்த்தா அசூயப்படுவாங்க. அசூயப்பட்டா நிறைய பணம் வருது. அழகா இருக்கிற அசூயை வந்தா ரொம்ப அழகா இருக்கும். ஒரு கிரந்தத்தை பத்தி ஒருத்தர் அசூயப்பட்டாலும் அந்த கிரந்தம் நல்லா இருக்கும். குணேஷு தோட்டா இருக்கும், குணம் இருந்தாலும் தானே. அந்த மாதிரி ஒருத்தர் அசூயப்பட்டாருன்னா என்கிட்ட ஒரு பெருமை இருக்குன்னா. அந்த மாதிரியாக அந்த அது அழிஞர் அது தேவ அழிஞர் சாய்க்கிறது. அந்த மாதிரி அச்சலாருடைய ஸ்தோத்திரத்துக்காக ஒரு காலத்து மாற்றிக்கிறீங்க. தனக்கு எது மனசில் பட்டதோ அது நல்லது தான் படும். அந்த மாதிரி காலத்து சாய்க்கு சரியா அந்த சூரியோதய ஆச்சியம்தான் உபஸ்தானத்தை பண்ணிட்டு ஒரு உடனே திருவாரம் தெரியும். கைக்கு போல திண்டாடு அப்புறம் 8 மணிக்கெல்லாம் ஆயிடும் திருவாரம். அதுக்கப்புறம் மத்தியானம் முடிஞ்சு நல்லா தூங்கலாம், அபிமானே தூங்கலாம். அதுக்கப்புறம் திருவாரம் நாள். அந்த மாதிரியாக அனுஷ்டானம் ஞானம் எல்லாமே ஆனா 100 பூத்து இருக்கு மாதிரியா ஒன்றுக்கும் வெளியில பிரகடனம் பண்ணிடுது. அழிஞ்சு எவ்வளவு ஞானம் இருக்கிறீங்க. மதுராந்தம் பாடசாலை பிரிச்ச வாத்தியார் கவையினர் அந்த சுவாமிகள் தான் பிராமணியவாதம் பாடசாலை அந்த புஸ்தகம் கையில கொண்டு வருது. அதுதான் நாலு பாதத்துல 5வது சுவாமி கிட்ட புத்தகம் வாங்கி அதை வச்சுட்டு விடுவிடுன்னு இந்த தமிழ்நாள் சாய்ப்பர் பிராமணியவாதம் பாடம் சொல்றது பக்கத்துல ஒரு மட்டும் கிரந்தம். அதுக்கு மேல கிடைக்குது அந்த கிரந்தத்தை அனாயாசமா பூர்வாலோகம் பண்ணிட்டு ரொம்ப அழகா பாடம் சாய்ச்சாச்சுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நல்ல ஞானம். ஆனா அந்த ஞானம் உண்டு வழியில காட்டுறதில்ல, சாசுக்கெல்லாம் போறதில்லை. இந்த பிரதிகிரம் பண்றதுனாலே கைக்கு அசுத்தி வரும். பராணம் சாப்பிட்றதுனால வாய்க்கு அசுத்தி, பிரதிகிரம் பண்றதுனால கைக்கு அசுத்தி. இந்த பிரதிகிரம் பண்ணாலும் ஒரு மகான் யாருன்னு கேட்டா தேவநாயகன். மைசூர் கூட ஒரு சார் வெளியாச்சான், அங்கே சால்வே போத்திடறாரு, ஒரு வெள்ளி சாலியோ கொடுத்தா இருக்கு. அதுக்கப்புறம் கையத்துக்கு போனா ஆபீஸ்ல உடனே அதுக்கு அங்கேயே வச்சுட்டு வெளியாட்டான். கையெழுத்து போட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் சுவாமி செஞ்சிடா அவர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கடா, நாம கொடுத்தா வாங்கிட்டா அது சத்தோடு பண்ணி வருவார் அப்படின்னு பெரிய பிரகால சுவாமி, பெரிய பிரகால சுவாமி அப்படி சாட்சியாக்கு சொல்லுவார். அதுக்கப்புறம் சேவிச்சு கொண்டு கொடுத்தார், கையெழுத்து போட்டு வாங்கிதான். அந்த மாதிரியா அறிஞர் பிரத்திகிரம் ஒரு பைசா கூட வாங்குறது. நேற்று அவர் சொன்னாப்புல மரத்தில் வந்து பத்து நாள் தங்கன்னா பத்து ரெண்டு இருபது வாழைப்பழம், அந்த தான் வாங்கிட்டு ஒரு வாழ்க்கை இருபது நாள் இருக்காது, அதுக்காக வாங்கி பெருமாள் வந்துட்டேன். அங்கேருந்து தினம் ரெண்டு ரெண்டு பழம் வாங்கிக்கலாம். அந்த பெருமாள் திருவா அத்திப்பட்டேஷன் நாற்பத்தோரா முட்டேஷன் கலசியம் பண்ணிச்சு வண்டி நிறைய பூர்வாஷ்டத்துல சாமான கொண்டு போட்டு அந்த சாமானை கொடுத்துட்டு தான் மரத்துலேருந்து சாதம் ஏனாமல் சாட்டுறது. அப்படி அந்த பகவானுடைய விஷயத்தையும் நிசும்மனுடைய சொத்துலையும் அவ்வளோ கருத்து. சில சில விஷயங்கள் நான் அங்கேருந்து கற்றுருக்கேன். அந்த மாதிரியாக அவ்வளோ பக்தி உள்ள, ஆனால் அந்த ஐசியர் சீக்கிரமாக பெருமாள் திருவள்ளம் போட்டுட்டு என்ன இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கா, இன்னும் கொஞ்சம் காரணம் உண்டு. இந்த ஏத்தி ஜீவந்தமானதான் கொஞ்சம் நாள் இருந்தால் சில சௌக்கியங்களாம் வரும்னு சொல்லலையோ, அதுக்கு நான் தான் பிரதானமான விஷயம். எத்தனை ஆனந்தம் அனுபவிக்கிறேன் இப்போ இந்த பத்தாவது வருஷம் தான் எனக்கு ஆசானாய். இந்த பத்தாவது வருஷத்தில் இந்த மாதிரியாக ஒரு சன்னிவேஷம், இப்படி ஒரு சிந்த கட்டணம், அந்த கட்டணத்துக்கு தகுந்தாப்புல வேத பாராயணக்காரெல்லாம் வந்திருக்கா பாருங்க. இவா எப்படி ஆராதிக்கிறது என்ன அந்த சிந்தை உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் எனக்கு இருக்கக்கூடாது. ஏன் அழிஞர் ஒருத்தர் வரவழைச்சிட்டாரு, இவெல்லாம் எப்படி ஆராதிக்க போற, நாம தான் உபகாரம் பண்ணணும்ன்ற சிந்தை உங்களுக்கு இருக்கு, தெரிவித்து கொடுத்துருக்கேன். அது அந்த எனக்கு அந்த சிந்தை வருது. நிறைய மருத்துவ படத்தெல்லாம் எடுத்து வாரி விட்டு விட்டான்னு சொன்னா என்ன பண்றதுன்ற, நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன், செலவழிக்கும் செலவழிக்கிறதுனால தான் வருது. இந்த இறக்கிற கதை தான் ஊர்னு சொல்றாங்க. அந்த மாதிரியா நிறைய செலவழிக்கிறேன், அதை பார்த்து நிறைய கொடுக்குறேன். எனக்கு வெளிநாட்டு கூட நிறைய கொடுக்குற. அந்த மாதிரியாக அந்த தினத்துல ரொம்ப அந்த அழிஞருடைய வைபவம் ஒன்னூத்தையும் ஒன்னூத்தையும் நினைச்சா. ஒரு சமயம் பூராஷ்டிரத்தில் பிரின்சிபலுக்காக வெளியாச்சு, பிரின்சிபலா ஸ்தானத்துவத்தில் வெளியாச்சு, ஒரு ஒரு கிளாஸுக்கும் வெளியாச்சு. அப்போ சதுர்த்தி சேஷன் வாசிக்கணும் தமையனா இருக்கு, அந்த கிளாஸுக்கு வெளியாச்சு. என்ன வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு சாத்தியாச்சு, என்ன நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்குன்னு. அப்போ தமையனாரை பார்த்து தம்பியா விஷயம் சொல்லுறதா என்னன்னு கேட்டேன். அதை நான் தப்பாக நினச்சுட்டேன். அதுக்கப்புறம் திருமாவில் போய் சேவிச்சேன். அப்புறம் அந்த மாதிரி ஆகிய சாயங்கள் எப்படி போய் சேவிச்சு தப்பாக இருந்துச்சுட்டேன். நீ சொல்லி தான் எனக்கு நான் ஒன்றும் தப்பாக இருந்திருக்கல, நீ இவ்வளோ பிரமாணிக்கலாம் நான் தப்பு அழிஞ்சு சொன்ன தப்பாக நினச்சிவிட்டேன்னு நீ எனக்கு சொல்லி சொல்லி நீ கேமா இருக்கணும் அழிஞ்சிக்கிறேன். எங்கிட்ட ரொம்ப அழிஞ்சிக்கிறது கிருப்பம் உண்டு. இந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை இருந்தது பூராட்சியில், அதனால சஞ்சாரத்துக்கு போக முடியல. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் சாசனத்தை போய் சேவிச்சேன். நான் எப்பவுமே சாசனம் முதல் நாளே பட்டுக்கலாம், பத்து நாள் எடுக்கும். அப்போ பண்டிகைலாம் இல்லை, தை மாதம் சேர்ந்து மாடி மாதத்திலே வந்துடும். நம்ம பண்டிகைலாம் விட்டு போகிறேன், இவனை போல அந்த சங்கராந்தி பண்டிகைலாம் வரத்திலே கொண்டணும். அது வந்து அழகு ரொம்ப சந்தோஷம். அது விட்டு நீ மரத்துக்கே வந்துடுறேன்னு சாச்சு. இப்போ தான் நான் அடிப்பாடி ஒரு நிறையா இருக்கேன், எனக்கு வரணும்னு ஆசை தான். நான் என்ன பண்ணுறது, குடும்பம் இருக்கேன், அந்த ஒரு குழந்தைக்காக ஒரு நாற்பது ரூபா தான் கேட்டேன், மாட்டே சாச்சேன். இப்போ தான் நாலாயிரரூபா நான் ஒருத்தன் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி எனக்கு ஆனால் அங்கே போகாதனால என்ன, நிறைய கிரந்தங்களை சேவிச்சேன். ஏபி கோபால் சதத்தில் லேகர் பரீட்சை வச்சேன், அதில் சிபாஷியம் எழுதினேன். எல்லாம் நிறைய ஆற்றுல கோடு முற்று பண்ணி நிறைய பிரச்சனை, அப்புறம் பிரச்சனை பண்ணேன். இதோ இன்று காலம் என் காலம் நல்லபடியாக தான் போயிருக்கு. மகான்களுடைய அனுகிரகத்தில் கோஷ்டிகளும் சுவாமியும் அனுகிரகம் பண்ணுறது. அந்த மாதிரி அழிஞர்களுக்கு என்கிட்ட மற்றவர்கிட்ட இல்லையா சொல்லி எல்லார்ட்டையும் உண்டு, அதில் என்கிட்டையும் அழிஞர்கள் ரொம்ப கிருப்ப உண்டு. சாதாரண ஒரு சாதாரண மனுஷனாலும் இந்த ஐஷிங் தரிசனத்தில் ரொம்ப விஷயமாக கொண்டாடணும். ஆற்றுலையாது அப்படிலாம் பெரிய ஸ்தானமே கிடைச்சிருக்கு. அதுவும் அழிஞர் நமக்கு சரணாதி பண்ணி வச்சிருந்தாலே கிடைக்கும். சரணாகதி இல்லை, அந்த காலத்தில் சன்னியாசம் வாங்கிட்டாட்கும் சில பேர் சன்னியாசம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, சில பேர் தெரியுது. இப்போ பன்னியாசம் இல்லைன்னு சன்னியாசம் வாங்கிக்க மாட்டோம், இந்த மாதிரி நிபுணம் இருக்குது. அந்த மாதிரி அதுக்கு வேண்டிய யோகியத்தையே அழிஞர் எனக்கு அரைச்சதுக்குன்னா அது எவ்வளவு அழிஞர் நான் கருதிக்கிட்டதே சொன்னேன். இந்த ஸ்தானம் வந்ததுனால பெருமையை நினைச்சிருக்காரு. நான் ரொம்ப எத்தனை விதத்தில் ஸ்டவப்படுத்துன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி திருவாரூர் மணி கோஷ்டியை தெரிவிக்கிற சமயத்தில் எனக்கு அந்த ஸ்டவங்கள்லாம் போயிடுது. அந்த போயாச்சுன்னா நிர்வாகம்னு சொன்னால் அது எத்தனையோ சிக்கல், சம்பாவனையில் எத்தனையோ சிக்கல் தான் இருக்கு. அதான் அவள் கை விளட்ட விட்டேன். இங்கே பார்த்து அதுக்காக எல்லாத்தையும் செய்ய மாட்டேன், கை விளட்ட விட்டேன். உச்சிதமாக இருந்தால் அவள் கிட்ட விட்டேன். அந்த மாதிரியாக பண்ணிடுவோம், விஷாபிச்சுட்டு போடுவோம். அதுக்காக பணத்தை விட்ட வாரி விட்டு முடியும். அந்த மாதிரியான இதில் ஆஸ்தால் கை அதுதான் தேவநாயகன் கதை. தேவநாயகன் காது கேட்கவே சில பேர் வைவார், ஏன்னா நான் பணம் கொடுக்கவே வைகிறா, இது போய் ஸ்டவ் போடுவான்னு சாச்சேன். அந்த மாதிரி தப்பு இல்லாமல் முடிஞ்ச விஷயம் அதுதான் விஷயம் வருத்து போட்டோம். அந்த மாதிரி தப்பு இல்லாமல் வருத்தாலும் ஆபாடு சுபாவம் நினச்சின்னு விட்டு போடுறேன். தப்பு இருந்து உங்கள்தான் நான் திருத்திக்கிறேன். அந்த மாதிரியாக ஒரு மனோபாவத்தெலாம் போயிட்டு இருக்கேன். சின்ன விஷயத்துக்கு நான் மனம் ஒடிஞ்சு போடுவேன். இப்போ நான் கொஞ்சம் மனசில் தைரியம் வந்துருக்கு, லட்சணத்துக்கு துணை இருக்கான் எனக்கு. அர்த்த விஷயத்துக்கு ரொம்ப சுசனாக இருக்கேன், அது நான் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஆச்சு. இப்போ நிறைய பேர் நம்பி நிறைய கொடுக்குறேன், அத்தனையும் நான் இப்போ தேவநாயகருக்கா நெமிஷாருக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் ட்ரெஸ்ட் வைக்கணும்னு சொல்லி அது போகிற இப்போ வட்டியெல்லாம் குறைஞ்சி போச்சு. ரெண்டு ஆறாவது ஒரு ஆறு இன்ஜினியர் இன்னொருத்தர் பிடிச்சிருக்கோம் அவளுக்கு 5000 ரூபா ரெண்டு பேர் இருந்தால் மாற்றி மாற்றி வரும். இந்த மாதிரி போகணும்னு வச்சுருக்கேன். அதுக்கு 10 லட்சம் ஒருத்தர் கொடுத்துட்டேன். மைதிலி ராகவன அமெரிக்காவை பிள்ளைகள் இருக்கான், 10 லட்சம் கொடுத்துட்டேன். அது போட்டு அங்கேயே அந்த ரெங்கிசாரணி பக்கத்துலேயே என்ன ஊர் இருக்கு சீதாப்பூரில் போட்டால் அது 5 பேர் தான் இருக்கும். அது வாங்கி அவள் மாதம் மாதம் அவளுக்கு கொடுத்துடலாம்னு வச்சுருக்கேன். அது தவிர அங்கே வந்தவளுக்கு சாப்பாடெல்லாம் போகணும்னு வச்சு அந்த ஐடிங்களுக்கு எவ்வளோ செய்யாலும் தகும் பரம்பரை மரத்தில் ரொம்ப விடுபாடு இந்த ஐடிங். அப்படிப்பட்ட மகாண்ட திருநக்ஷத்திர மகோத்சவம் ரொம்ப அற்புதமாக நடந்திருக்கு. யாராக இருந்தாலும் சரி தாட்சிணியமே பார்க்க மாட்டார். கிராப் இருந்ததுன்னா செட்டாடிக்கு ஒதுங்கிடுவார், அவளே ஒதுங்கிடுவார். அழகிய கிராப்போட சேதாரம் சாய்க்க மாட்டார். ஒரு ஊரில் ஐடிங்கல் எடுக்காரு போனால் ஐடிங்கல் எழுட்டார். ஆனால் ஐடிங்கல் எழுத்தார் மாத்திரம் அவர் ஐடிங்கல் இல்லையோ இல்லையா அவர் ஐடிங்கல் எழுத போகிறான்னு போனார். ஐடிங்கல் எழுத்தார் அது எப்படி தெரியுதுன்னு கேட்டாங்க. எல்லாரும் ஊரில் கொடி வச்சிருந்தார். ஆனால் ஐடிங்கல் மாத்திரம் காணும். அதனால் ஊர் ஐடிங்கள்ட்ட நேற்று இல்லை அதுக்காகத்தான் நல்லா குடிமை வச்சுருந்தேன். இன்னைக்கு பெரிய மனுஷியாக இருக்கா கூட அன்னைக்கு குடிமை வச்சுருந்தா அது மாதிரி இருந்தேன். அப்புறம் தான் கொஞ்சம் காலக்கமேனு இப்போ குடிமை வச்சுருக்கிறவா அப்போ நிறைய இருந்தா காப் வச்சுன்னா குறைச்சதாக இருந்தா. அதுக்காக நிறைய பேர் மெஜாரிட்டி குடிமை வச்சு நேரத்தில் மைனாரிட்டி கட்சியிருக்கு தான் அவர் இருக்காரு. அந்த அவருக்கு இன்னும் சென்னா ஊருக்கெல்லாம் சட்டம் சொல்லுவார். ரிட்டையர் ஆகிட்டு இந்த காப் எடுக்கிறதுல எவ்வளவு ஒரு துரகமானு தெரியுமா. அதுதான் காப்பாற்ற போகுது. அவர் என்ன கோச்சுவார் கோஷ்டில் சொல்லுவார். எங்கிட்ட பண்ணிக்குவாடா வேற யார்கிட்ட பண்ணிக்கலாம் கிராப் எடுத்துட்டு அந்த மாதிரி கிராப்போடு பண்ணிட்டு அவர் சொன்னாதான் அவர் ஓஷன் அந்த மாதிரி அவர் ரொம்ப எல்லாருமே தோட்டம் சொல்லுவார். அந்த மாதிரியான இதில் அப்புறம் காப்பிடுந்தா இப்போ அப்படிலாம் கூட சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனால் பரநியாசம் மட்டும் குடிமி இல்லாத பண்ணுறதே கிடையாது. 4 வரைக்கே எடுத்துட்டு வரணும் சர்வாசனம் பண்ணணும்னு சொல்லிருக்கோம். இதெல்லாம் சரணாயிங்கிற இருக்குது. அந்த அழிஞ்சுடைய ஞாபகம் வராத ஒரு நிமிஷம் சங்கசாரி சக்கரசாரிலாம் தங்கத்தில் பண்ணது அந்த அழிஞ்சு தான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அபிமத்தில் இப்போ எல்லாமே தங்க பாத்திரமாயிடுச்சு. அந்த மாதிரியா இருந்தது காலக்ஷேபமும் அப்பப்போ சங்கல்ப சமத்தில் சொல்லிட்டு வரேன். அதுதான் நிரந்தரமாக சொல்ல முடியாத ஒரு குறை இருக்கு. இப்போ நான் இங்கே தேவையில் வந்திருக்கேன். இங்கேயே இருந்து காலக்ஷேபம் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். அது அதிகரிக்கணும்னு அது அதை சேர்ந்து காலக்ஷேபத்தை பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கிறவா இந்த திருநஷ்டெல்லாம் முடிஞ்சு ஒரு 10 நாளில் செஞ்சுட்டு கொஞ்சம் கேட்டு பண்ணி ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கு இருக்குவா இந்த பேப்பர்லையும் போடுறதுக்கு இல்லை. அதனால் இது அது சொன்னாலும் அடுத்த விளம்பரம் கொடுக்குறான்னு சொல்லுவேன். அந்த மாதிரியாக இருக்கிற யாருக்கு அபிமானம் இருக்கோ அவெல்லாம் வரலாம். சாயங்காலம் 4 மணிக்கு யாரு காக்க பங்கு சேவிச்சு வச்சுருக்கோம். சாயங்காலம் அந்த காலக்ஷேபம் பண்ணலாம். எல்லாருக்கும் அதுதான் அபிமானம் விஷயம். அதனால் கிரந்த ஜோதிஷம் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். இப்படி அதெல்லாம் தேவநாதனுடைய அனுபவத்தினாலே ஏற்பட்டதான விஷயம். அந்த அஷ்மூர் திருநஷ்டம் மாதம் இன்னைக்கு 4 நாள் நாளைக்கும் திங்கக்கிழமை இல்லையா ஆஃபீஸ் நாள் இல்லை. ஆஃபீஸ் நாள் லீவு நாள் இல்லை. இருந்தாலும் நிறைய பேர் வருவாள் நான் எதிர்பார்க்கேன். எல்லாருமா வந்து அந்த அழகியோட திருநக்ஷத்திர மகோத்சவத்தில் அன்வைச்சு ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிட்டு அந்த அனுபவத்தை பாத்திரமாக முடியா பிரார்த்திக்கிறேன். அப்புறம் நாளைக்கு ஸ்தவண நட்சத்திரம். அதில் பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம், அதாவது 100 கலசம் வச்சு அது அடிக்கிறதுக்கு அப்புறம் 100 கலசம் வெளியில் பண்ண முடியாது. 12 கலசம் இருக்குது எங்கிட்ட. கொஞ்சம் அதிகம் ஏன்னா ஊரெலாம் சஞ்சாரம் பண்ணுறவர்கள் இருக்க 1000 கலசம் வச்சா அது ஒரு நாள் முடியாது. அது முதல் நாள் இங்கே முதல் நாள் தீர்த்தம் மறுநாள் உபயோகப்படுத்தக்கூடாது. அது மந்திரபூர்வமாக இருந்தால் கூட அதுக்காக அன்றைக்கே மந்திரங்களாக ஜெபிச்சு வச்சு அன்றைக்கே தூங்கிக்கணும். அதுக்காக 108 கலசமும் வச்சுருக்கோம். அதுலேயே போகிறோம். நீ உங்களுடைய மங்களாசாசனத்தாலே பெருமாளுக்கு பலம் வந்துடும். இருந்தாலும் என் மனசுக்கு ஒரு திருப்திக்காக சவண நட்சத்திரம் அன்றைக்கி எல்லாரும் புருஷால் ஸ்ரீ அவ பொண்டாட்டி இருந்தால் புருஷாலும் கேட்பார். நீங்கள் ஆஃபீஸ் போகணும்னா வந்துருவோம்னு சொன்னால் வந்துடுவார். அப்படி கேட்கலாம் அவா போனால் போட்டோம். நீங்களாம் வந்திருந்து பெருமாள் சேவிங்கோ எல்லா பெருமாளுக்கும் வெளிமண்டத்தோடு இருக்க போகிறது. கார்த்தால் சீக்கிரம் அபிமானத்தை முடிச்சு போடுறேன். ஆனால் வந்தவளுக்கு பட்னி போட மாட்டோம். நான் எடுத்துனா மத்தியானம் கோஷ்டி கூட பரவாயில்ல அப்சே பண்ணி கோஷ்டிக்கு தயார் இருக்கும். 6 ஆண்டுகள்லாம் ஒரு 8 பேர் பட்னி இருப்பேன். மற்றவாள் நீங்களாம் பட்னி இருக்க வேண்டாம். மத்தியானம் 1 மணி 2 மணிக்கு தயாரையும் பண்ணிவிடும். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கிட்டு கூட அப்புறம் வந்து பரவாயில்ல செய்வேன். அந்த மாதிரி நாளை ஆகும். சாயங்காலம் 4 மணி கூட ஆகும். அந்த மாதிரி அது இதுவரைக்கும் 30 வருஷங்கள் காலத்தில் 80 லட்சத்துக்கு போது அது பண்ணேன். அப்போ சாஸ்திர கலசாலுமே வச்சோம். அது ரொம்ப சமயம் இருக்குது. அது பார்த்து தான் நான் இப்போ 100 கலசம் தான் வச்சுருந்துருக்கேன். நீங்கள் எல்லாரும் அதாவது சவண நட்சத்திரம் வியாழக்கிழமை நீங்கள் புதன்கிழமை வருது. அது ரொம்ப சிந்த நட்சத்திரம். நான் சீக்கிரமாக இன்னும் கூட சீக்கிரமாகவே ஆரம்பிக்கணும் விட்டுருவோம். எல்லாரும் அவ வந்து நீங்களாம் சேவிக்கிறதுக்காக தான் இது பெருமாடி திருமேனி ரொம்ப அற்புதமான திருமேனி. அர்ச்சிகால் ஆராதகால் அத்தனை பேரும் பெருமாளை கட்டி காப்பாற்றுறதுல அவ்வளோ நோக்கு உள்ளவா. இல்லாட்டா அந்த சஞ்சாரம் சுலபமாக இருக்கா. 10 மணி ஆனால் கூட சரி பழத்த அம்சம் பண்ணலாமேன்னு இல்லாத அதுக்கு மேலே திருசாமாடி கலை பண்ணி 12 மணிக்குள்ளே பெருமாள் திருவாரந்த பண்ணி அப்படிலாம் பண்ணிட்டு அவள் சந்தை இல்லைன்னா அது தந்தால் மறுபடி காலம் நிறைய பண்ண முடியாதுன்னு சொல்கிறது. எவ்வளோ சிரமப்பட்டு சஞ்சாரத்தில் எவ்வளோ சிரமம் அத்தனை சிரமத்தையும் பிராச்சீன ஆச்சாரங்கள் ஒன்று கூட விடாதபடிக்கு நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது அவருக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் மத்தியஸ்தாளர்களுக்கு சில பேருக்கு தெரியும். இந்த அசூயா கிரஸ்தாளுக்கு தெரியாது, தோட தெரியாத தோடு சொல்லிட்டு அந்த மாதிரியான இருக்குது. அற்புதமாக இருக்குது. அதுக்கு வந்து அந்த சவணத்தண்ணிக்கு நீங்கள் எல்லாருமா வந்து சேர்த்து இந்த மண்டபம் நிறைய நிறையணும். அதுக்கு மாதிரி இது வச்சிருக்கா டிவி, அங்கே தெரியலன்னு கூட அந்த மூலம் இருந்தால் கூட பார்க்கலாம் இல்லையா. இந்த மாதிரி சவுகலாக இருக்குது. எல்லாரும் வந்து இதை செய்யணும். இதெல்லாம் பண்ணால் எங்களை என்னை என்கரேஜ் பண்ணுறா, அப்புறம் என்னை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காட்டிலும் நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸே எனக்கு சந்தோஷத்துக்கு முடியாது. வாயை தந்து சொல்ல வேண்டாம். விஷயம் பற்றி பறிச்சு ரொம்ப அசிமாக நிறைய பேர் இருந்திருக்காங்க. இன்னும் முன்னலாம் வருவா, இப்போ கொஞ்சம் பஸ் இல்லாதான் சரியாக பேர் வரல. அந்த மாதிரி நீங்களாம் வந்து பெருமாளை சேவித்து அவனை அனுகூலத்தை பார்க்குறமானா அதுவே எனக்கு பரம சந்தோஷம். எனக்கு எனக்கு ஒருத்தர் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ண வேண்டாம், தீர்காசமான அப்படின்னு சொல்ல வேண்டாம். சொல்கிறதா நிறைய பணம் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. அது எதுக்குன்னா பெருமாள் கைக்கு தான் ஆயுஷோடு இருக்கணும். இருக்கிற வரைக்கும் பெருமாள் திருவாரத்தை பண்ணு அபிகமனத்தை பண்ணு உங்கள்கிட்ட வார்த்தை சொல்லிட்டே பெருமாள் வெள்ளி மனிதர் எழுந்திருந்தால் பருவத்துக்கு வேண்டாம் குரு குரு அந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். அது ஒன்று தான் நான் பிரார்த்திக்கிறது. கஷ்டம் இல்லாத எனக்கு கஷ்டமே பொறுக்காது. ஆனால் பெருமாள் கஷ்டத்தையும் கொடுத்ததில்லை. அந்த மாதிரி சுகமாக வார்த்தை சொல்லிண்டே எனக்கு திருநாடு அலங்கரிக்கிறீங்களா பெருமாள், திருநாடு கிடைக்கிறீங்க பெருமாள் அனுப்புறா போகிறோம். இப்போவே நான் போகிறது ஏன்னா எல்லா போகத்தையும் அனுபவிச்சிட்டேன். விஷயம் விஷயம் வாங்கிட்டு இருக்கேன். பணம் கிடைக்கிறா பணம் கிடைக்கிறது அவர் சொன்னா சொல்லிட்டு போகிறேன். இவ்வளோ வைபவம் நடந்ததுக்கேன் அதான் இந்த மாதிரி கட்டணம் இந்த மாதிரி கட்டம் கட்ட முடியும். அதனால் விஷா வச்சுட்டு போகிறேன். மற்றதெல்லாம் நீங்கள் பெருமாள் அந்த மாதிரி அது ஒன்றா எனக்கு பிரச்சனை. அது இன்னும் சாதாரண பூராசன ஜாத்திரத்தில் இன்னும் ஒரு 8 வருஷம் இருக்கும்போது தோணுது. 84 சொல்லிருக்காங்க. அதில் ரெண்டில் ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் கரெக்டாக அதே வயசில் கருத்து ஊட்டி விட்டேன். அதனால் சகச்சரிக்கிறாங்க. அது போயிட்டு அப்போ அடுத்த எந்த சக்தி தான் நடக்குது. அதனால் 84 பரம பிரார்த்திக்கிட்டு இருக்கா அது பொய்யோ. இதை வச்சு ஒருத்தர் கூட வேட்டி மொறுக்குனு வாங்கி வச்சுட்டேன். சொப்பிச்சு வாங்கி வச்சு அது கூட இருக்கும். வேட்டி வாங்கினா 4 மாதம் இருக்கும். 5 மாதம் அஞ்சு வச்சு அவர் அந்த வயசில் பரவத்து போல. அதுக்கப்புறம் வெயிட் வந்து செலவு போட்டு வச்சு அவரை கை கட்டி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியாக அது பொய்யா போனாலும் போக பொய்யா போகாது. அது ஒன்றும் தெரியாது. அது எதுவாக இருந்தாலும் எனக்கு எப்போ ஏற்பட்டாலும் கல்யாணம். எனக்கு நிறைய பேர் சிஷியாக இருக்க மோசமாக கொண்டாடுவேன். கொண்டாட்டம் கொண்டாட போட்டோம். எனக்கு நான் இப்போவே அந்த அத்தனை வேதங்களையும் நிதி புரிஞ்சு கேட்டு சந்தோஷத்தை அடைஞ்சிட்டு கைக்குமே பண்ணலைன்னா கூட என் ஆத்மாவுக்கு ரொம்ப திருப்தி ஏற்படுது. ஆனால் மனத்தில் அப்படி இருக்காது. ரொம்ப சுந்தரித்து தான் இருக்கும் எல்லாம். அப்படி என்னை என்கரேஜ் பண்ணுவா இருந்தா எத்தனை வந்து எல்லாரும் சேவிச்சு அவனை அனுபவத்தை பாத்திரமாகி நீங்க அனுபவிச்சீங்களானா அது ஒன்னே எனக்கு போகும். எல்லாருக்கும் பெருமாள் எல்லா கஷமத்தையும் தரணும். நாளைக்கு திருநக்ஷத்திரம் எல்லாரும் வரணும். வியாழக்கிழமையும் மறந்து விடாதீர்கள். இதுதான் விஷயம். காலத்தில் 6:30 6:30 வந்து வர்றாங்க. 9:30 சாத்துமுறை ஆகிடும். பெரிய சாத்துமுறைலாம் இருக்காங்க. அப்புறம் ஸ்ரீபாத் தீர்த்தம் அப்புறம் அது கொஞ்சம் நாடி ஆகும். அப்புறம் கோஷ்டி விநியோகம்லாம் 4:30 முடிச்சு ஒரு சீக்கிரமாக. அதுக்கப்புறம் பாராளுமன்றம் ஊருக்கு போயிடுவாள். இந்த தடவை அப்படி போக முடியாது. ஏன்னா அடுத்தாப்பில் இருந்தால அதை விசேஷித்து கொண்டாடணும்னு அவெல்லாம் இது பண்ணிருக்கேன். இந்த துணிஷத்தை விசேஷித்து தான் கொண்டாடுறோம். இது பாராயணக்காரெல்லாம் வந்து இதை ரொம்ப தன் சமத்தை பார்க்காத இங்கே பாராயணம் பண்ணுறது ரொம்ப கிருத்தியத்தை எல்லாருமே தெரிவிக்கணும். எல்லாருமே ஆசைப்படுறாரு இல்லையா. அதனால இருக்க ஒருத்தர் தான் வந்திருக்கார். மாத்தியந்திர சாஹிக்கு ஒருத்தர் தான் வந்திருக்கார். இன்னும் கூட நிறைய வரணும்னு ஆசைப்பட்டேன். கையில் பணம் இருக்கோ இல்லை ஒரு காலத்தை ஆரம்பிச்சு தான் பெருமாள் நடத்தி கொடுத்துட்றார். அந்த மாதிரியாக ஏதோ பணம் கொடுக்குறார் ஏதோ நடந்து வருது. அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அதனால் இந்த துணைக்கிட்ட நிரூபிக்குமா நாளைக்கு காலத்தால் பூர்த்தி ஆகும். பெருமாள் நடத்திடுவார். நீங்கள் எல்லாருமா வந்து நாளைக்கு ஒர்க்கிங் டேயாக இருந்தால் கூட புருஷா கட்ட சொல்லி எல்லாரையும் ஆசனம் வந்து அனுப்பிக்கணும். அடுத்த திங்கக்கிழமை என்னுடைய துணைகளும் பூர்த்தியாகுது. அந்த அழகியுடைய அனுகிரகத்தினால தான் எல்லாமே நடக்குது. நான் ஒரு ஒரு காரியத்தையும் அந்த அழகியுடைய தொழிலுக்கு ஒப்பாக தான் செய்யணும்னு செய்கின்றிருக்கேன். கட்டாயம் அந்த அழகின் தொழிலுக்கு ஒப்பாகவே இருக்கும். அது அதுக்கெல்லாம் நீங்கள்லாம் ஒத்துழைக்கிறீங்கோ. நான் பாராயணம் தச்சுட்டு ஒத்துமையே வரலன்னா யார் ரசிப்பா? அப்படி இல்லாத மத்தியானம் கனபாராயணம் நடந்தது அதுக்கு எல்லாருமா வந்து ரசித்தேன். அதாவது காற்றால் சாப்பிட்டு வரலன்னா கூட லௌகிகால பெரியவன் சார் நாளைக்கு நாளைக்கு கூட மத்தியானம் உண்டு. எனக்கு சரிங்க நீங்களாம் வந்து ரசிக்கணும் சார். அந்த மாதிரியாக பாராயணம் ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. எல்லாரும் அபிமானிச்சா தான் ஒரு காரியம் நல்லா இருக்கும். பிரயத்தனப்பட்டு பணத்தை கொட்டினா மட்டும் போகிறார். அத்தியனம் பண்ணவா அத்தியாபகர் சேவா செயல் எல்லாரும் சத்தையா நம்ம மாத்து கல்யாணம் நினைச்சிட்டு பண்ணாதான் நல்லா இருக்கும். அதே போல நினைச்சிட்டு இருக்கோம், அதே போலதான் மரத்துல ரொம்ப நன்னா இருக்குது. நான் சொல்லக்கூடாது, இதே மாதிரியா எந்த திவ்ய தேசத்துலயும் பெருமாளுக்கு கிடையாது. லட்சுமி ஒருத்தனுக்கு தான் அந்த மாதிரி கிடைக்கும், அது ஒரு பெரிய பெருமை இல்லையா? லட்சுமி எல்லாருக்குமே பொதுவானவன். அதனால அவன் மடத்தார்ந்து மடத்த பெருமாள் தான் ஒதுக்க வேண்டாம், இப்படி ஒதுக்குறது இல்லை. அப்படி எல்லாருமா வந்து அனுபவிச்சு திவ்ய தேசத்துலேருந்து சுவாமிகள்லாம் வந்திருக்கார், எவ்வளவு அபிமானத்தோடு வந்திருக்காங்க. அவளுக்கு தந்தாவது நம்மளால சௌகரியம் பண்ண முடியாது. ஆனா இங்க சேலையூர்ல ரொம்ப அகண்டமான நடவடிக்கை குழு இல்லை, அது ஒரு சௌகரியம். அந்த மாதிரி எல்லாருமா வந்து நடத்தி கொடுத்து ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு கிருத்திக்கு தான் சந்தோஷம் பண்ண முடியாது, அப்புறம் கடைசியில் நான் கிருத்திக்கு சந்தோஷம் பண்ணிடுறேன். அடுத்த வாரமும் கூட இருந்து இந்த உத்திரட்டாய நட்சத்திரத்தையும் நடத்தி கொடுத்து நீங்க அந்த திருமாவளி அனுப்புறதுக்கு பாத்திரமாகவும் கேட்டுக்கிறேன், அடிக்கடி சொல்றேன். நீங்க எல்லாருமா நாளைக்கு அப்புறம் சவண தண்ணிக்கு கார்த்தாலையும் சொன்னேன், இப்ப கார்த்தால வராதான் இப்ப வந்திருக்கா. சவண தண்ணிக்கு பெருமாளுக்கு 100 கலசங்களை வச்சு அபிஷேகம் பண்றோம், 1000 கலசங்கள் வைக்கலாம். அதுல மடத்துல முடியாது, அது 3 நாளே தீர்த்தம்லாம் கொண்டு சேர்த்துலாம் பண்ணணும். தீர்த்தம் ஒரு ராத்திரி தங்கிதான் அது பரிகட்டுன்னு பேரு, அது தேவஸ்தானமா இருந்தால் பாதகம் இல்லை. இங்க லட்சுமி இருக்க வேண்டாம் சொல்லிட்டு அன்னைக்கு கார்த்தாலே தீர்த்தம் கொண்டு நதியை தீர்த்தங்கள் கிடைக்கல. இந்த கனல்ல இத்தனை பாகவத்தால் தீர்த்தா மாறாளே, ஆனால் அது நதியை துல்லியம் நதிகளை காட்டிலும் அதிகமா போயிடுச்சு இல்லையா. ஆனால் இந்த கணத்துலேருந்து தான் தீர்த்தம் கொண்டு வந்து அதெல்லாம் பண்ணி காத்தால 7 மணிக்கு ஆரம்பிச்சுருவாங்க. நான் அபிமானத்தை சீக்கிரமாக முடிச்சுடுறேன். உடனே 10 மணிக்கெல்லாம் திருமணம் ஆரம்பம், சாயங்காலம் 4 மணி வரைக்கும் ஆகும், 4:30 கூட ஆகும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நேற்று சொன்னாப்பில் ஆகாரத்தை பற்றி கவலைப்படுறேன். நடுவிலே நான் பெருமாள் அம்சம் பண்ணி சுத்தமாக இங்கே பெருமாள் அம்சியே பிரசாதமே கிடையாது, திவ்ய தேசிய எம்பெருமான் அதிர்ஷ்டானம் பண்ணுறதுனால தோஷமே இல்லை. அதனால் எல்லாருமா ஆகாரம் இல்லாத குடும்பம் காத்தால் நான் 8 சாப்பிட்டு முறையெல்லாம் கிடையாது, 8:30 பிரசாதம் கொடுத்துருவார். அது சாப்பிட்டா அப்புறம் மத்தியானம் 12 மணிக்கு ஒழுங்காக தயாராகிடும். அதுக்கப்புறம் பெருமாள் சே வச்சுட்டு ராத்திரியும் சாப்பிட்டு போகலாம். புருஷா எதாவது பார்த்துக்கிறா எல்லாம் அவளை இங்கே வச்சுருந்தோம். அப்படி இருந்தது ரொம்ப அபூர்வமான சந்தர்ப்பம். இன்னும் 30 ரஷ்யாக நடந்தது, அதுக்கடுத்தது ரங்கசாமிகள், அதுக்கப்புறம் இப்போ தான் நடக்குது. அதுக்கப்புறம் எப்போ நடக்கும் தெரியாது. அது எல்லா விஷயம் வந்து அன்வீச்சு சேவிச்சா பெருமாளுக்கு சந்தோஷம், ஒரு பக்கத்தில் எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் தண்ணி தேர்ந்து ஏற்படும். யார் எந்த காரியம் இருந்தாலும் அந்த வியாழக்கிழமை புதன்கிழமையாக புதன்கிழமைக்கு சவண நட்சத்திரம் அது மறக்காமல் வந்து பெருமாளை சேவித்து அவனுடைய அனுபவத்தை பாத்திரமா இருந்தால் இப்போ பிடிச்சி உங்களை ஞாபகப்படுத்துகிறேன்.